அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே குழுமி இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசும் விஷயத்தின்படியும் கேட்கக்கூடிய விஷயங்களின்படியும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய இன்றைய தினம் 143 வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை குறிப்பிடுகின்றான். அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவுடன் மதினாவிலே வாழ்ந்து வந்த யூதர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதை போன்று நடித்து உள்ளுக்குள்ளே நயவஞ்சகம் என்று சொல்லக்கூடிய நிஃபாக்தனத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அந்த யூதர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்றே ஆசைப்பட்டார்கள். யூதர்களோடு இணைந்திருக்க வேண்டும், இணங்கி இருக்க வேண்டும் என்றே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்பட்டார்கள். ஏனென்றால் என்னதான் அவர்கள் முன் சென்ற சீனியரான அகலுல் கிதாபுகள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே கொஞ்சம் அவர் சீனியர்கள், அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த சீனியர்கள்ங்கிறதுனால அந்த பெரிய அண்ணன் மென்டாலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குடும்பத்தில் பெரிய அண்ணன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கியாள் நினைப்பார், நம்ம தான் பெரிய ஆள் சீனியர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த பெரிய அண்ணன் மென்டாலிட்டியோட அந்த யூதர்கள் இருந்ததுனால கொஞ்சம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணியே போகலாம், அவங்களோட இணங்கியே போகலாம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு வந்து பார்க்குறாங்க. யூதர்கள் எல்லாம் மதினாவுக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மஸ்ஜித் நபவி மதினாவுக்கு தெற்கு பக்கம் இருக்கின்றது மக்கத்துல் முக்கர்ரமா காபத்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கிப்லாவை முன்னோக்கி காபத்துல்லாவை முன்னோக்கி தொட யூதர்கள் எதிர்த்து செய்யான பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அதான் எதிரும் புதிருமாக முஸ்லீம்கள் இந்த பக்கம், அதாவது மதினாவுக்கு தெற்கே மக்கா காபத்துல்லா, வடக்கே பலஸ்தீன் பைத்துல் முக்கத்தஸ். அப்ப எதிரும் புதிருமாக தொழுது இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இதுவே அவர்கள் யூதர்கள் நம்மை நெருங்கி வருவதற்கு ஒரு இடையூறா இருக்கும். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய கிபிலாவையும் பைத்துல் முக்கத்தஸ் ஆக்குது, நாங்கள் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போறோம், அவங்க நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க லேசில், ஏன்னா அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்பீரியாரிட்டி மென்டாலிட்டி வந்துடும், நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள், நம்ம இவங்களோட முதியவர்கள் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கும். அதனால் நாம் அவங்களோட இணங்கி போகிறதுக்காண்டி அல்லாஹ் எங்களுடைய கிபிலாவை பைத்துல் முக்கத்தஸே ஆக்கிருந்து அல்லாஹ் கேட்குறாங்க. அதன்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் முக்கத்தஸையே முஸ்லீம்களுக்கும் கிபிலாவாக ஆக்கி விடுகின்றான். ஆனால் எந்த நோக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோட இணங்கி போகணும்னு நினைச்சாங்களோ, ஒத்து போகணும், அப்பதான் அவங்க நம்மளோட நெருங்கி வருவாங்க, மனமொத்தும் வருவாங்க, நம்ம அவங்களுக்கு இஸ்லாத்தை தாவா செய்யறதுக்கும் இஸ்லாத்தை சொல்றதுக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு ஆசைப்பட்டாங்க. ஆனா அதுக்கு நேர் மாற்றமா என்னாச்சு அப்படின்னு சொன்னா, யூதருடைய இயல்பு நேர் மாற்றமா என்னாச்சுன்னா, இஸ்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்னதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இப்ராஹிமுடைய பரம்பரையில வந்தவர், இப்ராஹிம் தான் எங்களுடைய முன்னோர், இப்ராஹிம் தான் எங்களுடைய மூதாதையர் அப்படின்னு சொன்னாலும் கூட, அவருடைய மூதாதையர் கட்டின காபத்துல விட்டுட்டு எங்களுடைய மூதாதையர் கட்டின பைத்துல் முக்கத்தஸ் முன்னோக்கி தொழுகிறாரு, அவங்களோட மூதாதையர் கைவிட்டார அப்படின்னு என்ன பண்ணாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களையும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரிட்டிசைசம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, சில பலகீனமான சகாபாக்கரத்துல பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்திச்சு. வாஸ்தவம் தானே யூதர்கள் சொல்றது, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி முன்னோடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க கட்ட காபத்துல விட்டுட்டு ஏன் பைத்துல் முகத்தஸ் பக்கம் முன்னோக்கணும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து யூதர்களுடைய முன்மாதிரி. பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு வரை யூதர்கள் சாலமன் டெம்பிள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிங்கும்போது ஏன் அதை முன்னோக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இந்த எண்ணம் வலுப்பெற ஆரம்பிச்ச உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நாம எந்த நோக்கத்துக்காக அல்லாட்ட பைத்துல் முகத்தஸ் கிப்லாவை ஆக்க சொன்னோமோ அந்த நோக்கத்துக்கு மாற்றமான நோக்கம் ஆயிட்டு இருக்குது. அதனால அல்லாட்ட துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ரப்பே எங்களுக்கு மறுபடியும் எதையே கிப்லாவாக்கிடு, காபத்துல்லாவே எங்களுக்கு மறுபடியும் கிப்லாவாக்கிடு அப்படின்னு நபிசல்லா அலி சொல்லாம் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த துவாவினுடைய வலிமை, இந்த துவாவினுடைய தேட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அடிக்கடி ரசூலுல்லாஹி இஸ்லாம் தொழுகையில் இருக்கும்போது வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் வஹி இறக்குறானா, கிபில அன்னைக்கு திருப்பிட மாட்டானா, நாளைக்கு திருப்பிட மாட்டானா, இப்ப வஹி இறங்கிடாதா அப்படின்னு தேட்டம் வந்துருச்சு, ஏக்கம் வந்துச்சு நபிசல்லா அலத்துக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏக்கத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தை இறக்குறான், 144வது ஆயத்தை. கதுனரா தக்கல்லுப வஜீக ஃபிஸ்ஸமா, நபியே உம்முடைய முகத்தை அடிக்கடி வானத்தின்பால் முன்னோக்குவதை நாம் பார்த்து விட்டோம். எனவே ஃபலன் வல்லி என்ன கிபிலத்தன் தரல்லாஹா, நீங்கள் சந்தோஷப்படும் விதத்திலே, நீங்கள் திருப்திப்படும் விதத்திலே கிபிலாவை நான் உங்களுக்கு தரப்போகின்றேன், திருப்பப் போகிறேன் சொல்லிவிட்டு, ஃபவல்லி வஜீஹக ஷத்ர அல் மஸ்ஜிதுல் ஹராம், உங்களுடைய முகத்தை இனிமேல் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பி விடுங்கள், மஸ்ஜிதுல் ஹராமின் என்ற காவத்துலாவின் பக்கம் திருப்பி விடுங்கள். பஹைத்துமா குன்தும், நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், வஹைத்துமா குன்தும் மதினால இருந்தா மட்டும் இல்ல, இனி உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும், ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா, உங்களுடைய முகங்களை கிபிலாவின் பக்கமே, அந்த காவத்துலாவின் பக்கமே நீங்கள் திருப்பி விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்தை இறக்கிட்டு, வஇன்னல்லதீன ஊத்துல் கிதாப் லயாலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரபிஹிம், இந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் இருக்கிறார்களே, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பது, அல்லாஹ்விடத்தில் இருந்த கட்டளை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்றான், உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், உங்களை உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அவன் இந்த மாதிரிலாம் சொல்றான். ஒமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யாமலூன், அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களை அல்லாஹ் கேர்லெஸ்ஸா இல்லை, கவனிக்காம இல்லை, ரப்புல் ஆலமீன் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான், தக்க நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தக்க நடவடிக்கை எடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை இறங்கணும். இந்த ஆயத்தை இறங்கின உடனே சகோதரர்களே, தொழுகையிலே கிபிலாவை முன்னோக்குவது ஃபர்தாக ஆக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா அல்லாஹ் உத்தரவு, ஃபவல்லு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கிபிலாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள், ஹைஸ்மா கொண்டும், எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி தான் தொழுகணும் அப்படின்னு கிபிலாவை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிபிலாவை முன்னோக்குவதை தொழுகையினுடைய ஒரு ஷர்த்தாக, தொழுகையினுடைய ஒரு கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கிட்டான். ஹேர், இப்போ நாம தொழுகையிலே கிபிலாவை முன்னோக்குவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பள்ளிவாசலில் இருக்கிறோம், நேராக பள்ளிவாசலுக்குள்ள போனோடனே நமக்கு எது கிபிலான்னு தெரிஞ்சிடும், நேராக போய் தொழுதுருவோம். எந்த பள்ளியில என்னைக்கா போய் இந்த பள்ளி என்னைக்கு எங்கே கிபிலானு தெரியலங்க, அதனால் இப்படி பார்த்து தொழுதுட்டேன் பார்த்துருக்கோமா. எந்த பள்ளிகள் உடஞ்சாலும் நேராக கிபிலா தெரியும், மெஹராப் இருக்கும், அதை பார்த்தோன்னா இதா கிபிலானு நேராக போய் நம்ம தக்பீர் கட்டி தொழுதுருவோம். பள்ளிவாசலில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பிரயாணத்தில் இருக்கும் பொழுது கிபிலாவை எப்படி முன்னோக்குறது? ஏன் சொன்னால் இன்றைக்கி நம்மளை பல பேர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கல்களுக்காக கிபிலா பார்க்கறது பிரச்சனை, உது செய்கிறது பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக பெரும்பாலும் ஐவேளை தொழுகையாளிகள் கூட, ஐவேளை தொழுகையாளிகள் கூட பெரும்பாலானவர்கள் பிரயாணத்தில் தொழுகி விட்டுறாங்க. பிரயாணத்தில் தொழுகிறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பிரயாணத்துல தொழுகிறது கொஞ்சம் சிரமங்கிறதுக்காக வேண்டிதான் சில பிரயாண தொழுகைகள் ஒரு சலுகை எல்லாம் கொடுத்துருக்கான். 4 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத்தா தொழுங்க, 1 வக்த் தொழுகையோடு லோஹரி அசரி சேர்த்து தொழுதுங்க, மகரி விஷா சேர்த்து தொழுதுங்க இப்படின்னு பிரயாண தொழுகைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில சலுகைகளை கொடுத்தது தெரியுமா, பிரயாணத்திலும் தொழுகையை விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். ஆனா இன்னைக்கு நம்ம பல பேர் பார்க்கிறோம், தொழுகை இல்லாதவங்களை விட்டுருங்க, தொழுகை இல்லாதவன் ஊர்லயும் தொழ போறதில்லை, பிரயாணத்தையும் தொழுக போறதில்லை, அவனை பத்தி பேச்சே இல்லை. ஐவேளை தொழுகையால் இருக்காங்க, அப்புறம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக தொழுகிறவங்க கூட பிரயாணம் வந்துட்டா அது பிரயாணத்தில் ஐசா சந்திர தாக்கி பிச்சாண்டா, பிரயாணத்தில் முன்ன பின்ன தான் இருக்கும், நம்ம வந்து அதில் பெர்ஃபெக்டாலும் தொழ முடியாது என்ற ஒரு மனநிலை இருக்குது பாருங்க. இது மிக மிக மோசமான தப்பான மனநிலை சகோதரர்களே. பிரயாணத்திலும் ஒரு மூமின் கட்டாயமாக தொழுகை நிறைவேற்றி தான் ஆகணும், பிரயாணத்திலும் கிபிலாவை முன்னோக்கி தான் ஆகணும். சரி, பிரயாணத்தை கிபிலாவை எப்படி முன்னோக்குறது, பிரயாணத்தில் எப்படி கிபிலா முன்னோக்குறது? உதாரணமாக வாகனத்திலேருந்து இறங்கி தொழுகிறோம், வாகனத்திலேருந்து இறங்கி தொழுகிறோம், பஸ்ஸை விட்டோ காரை விட்டோ ரயிலை விட்டோ இறங்கி கிபிலா முன்னோக்கி தொழ முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நேரத்தில் தஹரில் கிபிலா, கிபிலாவை தஹரி செய்யணும், தேடணும், சர்ச் பண்ணணும். கிபிலா எந்த பக்கம், இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் வருமா, சூரியன் எந்த பக்கம் இருக்குது, சாயந்தரம் 3 மணிக்கு இந்த பக்கம் இருக்குதா, அப்போ இதுதான் கிபிலாவாக இருக்கும், சாயந்தரம் 4 மணிக்கு இந்த பக்கம் இருக்குதா, இதுதான் கிபிலாவாக இருக்கும், ஃபஜர் நேரம் இந்த பக்கம் செவ்வானமாக இருக்குதா, அப்போ எதிர்த்து தான் கிபிலாவாக இருக்கும். அல்லது நாம் வந்து தெற்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோம், தெற்கு திசை நோக்கி போயிட்டுருக்கோம், அப்போ இதுதான் கிபிலாவாக இருக்கும் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணணும், நமக்கு நாமே ஒரு அனலைஸ் பண்ணணும், இதுதான் கிபிலாவாக இருக்கும் என்று. அல்லது லோக்கலில் உள்ள ஆளுகிட்ட கூட கேட்கலாம், லோக்கல் உதாரணம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நிற்கிறோம், அவனை கேட்கலாம், அவன் கிபிலான்னு சொன்னால் அவனுக்கு தெரியாது, நான் முஸ்லீமாக இருந்தா, ஏவா அந்த பக்கம் கிழக்கு எந்த பக்கம்பா, மேற்கு எந்த பக்கம்பா, கேட்கலாம். அப்போ நாம் என்ன பண்ணோம், குறைஞ்சபட்சம் ஒரு தஹரி கிபிலாவை தேட வேண்டும், ஒரு சர்ச் பண்ணணும், எப்படி எந்த பக்கம் கிபிலா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த பக்கம் அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணணும். அந்த சர்ச்சிங்கில் நமக்கு இதுதான் கிபிலான்னு அனலைஸ் ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த திசையை முன்னோக்கி தொட வேண்டும். தொழுது முடித்த பிறகு நான் சொல்கிறது வாகனத்தோடு இறங்கியிருந்தா, வாகனம் நம்ம கண்ட்ரோல், நம்மளோட சொந்த வாகனம், நம்முடைய காரு, அல்ல நாம போற பஸ் இங்க 1/2 மணி நேரம் நிற்கும், அல்ல நாம போற ட்ரெயின் இந்த ஸ்டேஷன்ல ஒரு 10 நிமிஷம் நிற்கும், நம்ம இறங்கி தொழுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம கிபிலாவை முன்னோக்குறது, அங்க உள்ளவங்களை தேடணும், உள்ளவங்களை கேட்கணும், தகர் ரிசர்ச் பண்ணணும், கிபிலா எந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அனலைஸ் பண்ணணும், எது கிபிலாவோ அதை முன்னோக்கி தொழுதிடணும். தொழுது முடிச்ச பிறகு நமக்கு தெரியுது நம்ம தொழுத திசை வந்து தப்பான திசையில தொழுதுட்டோம், தொழுத டைரக்ஷன் வந்து கிபிலாவோட டைரக்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா தொழுகையை திருப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகையை திருப்பி தொழணுமா, கம்பல்சரி கிடையாது, அனலைஸ் பண்ணிருக்கோம், விசாரிச்சிருக்கோம், இதெல்லாம் விசாரிச்ச பிறகுதான் தொழுதோம். தொழுது முடிச்ச பிறகு நமக்கு தெரியுது நம்ம தப்பான டைரக்ஷன் தொழுதுட்டோம் அப்படின்னு தொழுத தெரிஞ்சா அந்த தொழுகையை நம்ம திரும்ப மீட்டி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இது பிரயாணத்தை விட்டு வாகனத்தை விட்டு இறங்கி, வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, வாகனம் நம்ம கண்ட்ரோல் சாரி வாகனம் நம்ம கண்ட்ரோல் இருக்குது, உதாரணம் நம்முடைய சொந்த காரு, அல்ல நம்முடைய பஸ் அல்லது பஸ் தொழுற அளவுக்கு டைம் கொடுக்கும், அல்ல ட்ரெயின் தொழுற அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சட்டம் கிபிலா முன்னோக்கணும், எது கிபிலான்னு அனலைஸ் பண்ணணும், சர்ச் பண்ணணும், அந்த அனலைஸ் பண்ணி கரெக்டான டைரக்ஷன்ல தொழணும். இது வாகனம் நம்முடைய கண்ட்ரோல்ல, வாகனத்தை விட்டு இறங்கி தொழுவதற்கு வாய்ப்பு இருந்தால். வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம், ட்ரெயினை வாப்ப விட்டு ட்ரெயினா இஷ்டத்தை நிறுத்தி தொழுறதுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், அல்ல பிரைவேட் பஸ்ஸாகவே இருக்கணும், நம்ம நினச்சி நிறுத்தி நிறுத்த மாட்டோம். அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம சொந்த கார் இல்லை, விமானத்தில் போய்கிட்டு இருக்கிறோம், அப்போ இந்த மாதிரி நேரத்தில் கிபிலாவை எப்படி முன்னோக்குவது, பஸ் இப்படி திரும்புவோம், நீங்கள் தக்பீர் கட்டுவீங்க டபாலும் இப்படி திரும்பிடுவான், உடனே இந்த பக்கம் திரும்ப முடியுமா, அல்ல தக்பீர் உடனே ட்ரெயின் டஹாலும் இப்படி திரும்புவான், இப்படி திரும்ப முடியுமா? அப்போ அந்த பிரயாண நேரத்தில் பிரயாணம் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த கிபிலாவை எப்படி முன்னோக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாம அனலைஸ் பண்ணணும், சர்ச் பண்ணணும், எது கிபிலான்னு பார்க்கணும், கரெக்டா தக்பீர் கட்டும் பொழுது மட்டும் கிபிலாவை முன்னோக்கி தக்பீர் கட்டினா போதும், அதற்கப்புறம் வாகனம் எந்த பக்கம் திரும்பினாலும் பரவாயில்லை, வாகனம் எந்த பக்கம் திரும்பிட்டாலும் தக்பீர் கட்டணும், தக்பீர் கட்டணும் கிபிலா முன்னோக்கி தக்பீர் கட்டணும், தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் பாக்குறீங்க பஸ் இப்படி திரும்பிடுச்சு, ரைட்டு திரும்பிடுச்சு, நீங்க எதிர்பார்க்கல, ரைட்ல திரும்பிட்டு ரைட்ல திரும்பினா கிபிலா இப்படி ஆயிடும், திரும்ப நீங்க இப்படி திரும்ப முடியுமா, முடியாது. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் தக்பீர் கட்டும் போது மட்டும், அதாவது வாகனம் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொன்னா, வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம நிறுத்த முடியாது, நிறுத்தி இறங்கி தொழ முடியாதுங்கிற பட்சத்தில் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறோம், கப்பல்ல போயிட்டு இருக்கிறோம், அல்ல பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், அந்த மாதிரி நேரத்தில் தக்பீர் கட்டும் போது மட்டும் கிபிலா முன்னோக்கி தக்பீர் கட்டினா போதும், அதற்கப்புறம் வாகனம் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பக்கம் போதும் அந்த பக்கமே நீங்கள் தொழுது கொள்ளலாம், நின்று தொழ வாய்ப்பு இருந்தால் நின்று தொழலாம், உட்கார்ந்து தொழ வாய்ப்பு இருந்தால் உட்கார்ந்து தொழலாம், புரிஞ்சுங்களா? அப்போ கிபிலாவை முன்னோக்குவதனுடைய சட்டம் இதுதான். சரி, இப்போ தான் செல்ஃபோனில் நிறைய கேம்பஸ் வந்துச்சு ஹசரத், கிபிலா டைரக்ஷனே கேம்பஸ் வருது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அந்த செல்ஃபோனில் காட்டுற கேம்பஸ் 100%க்கு 90% தப்பாக காட்டுது, பெரும்பாலும் கேம்பஸ் வந்து தப்பு தப்பாக காட்டுது. நானும் எத்தனையோ கேம்பஸை டவுன்லோட் பண்ணி பார்த்து வச்சு பார்த்தேன், மக்காப்பள்ளிக்கு கிபிலா இப்படி காட்டுது, கீழே ரூமில் உட்காந்து கிபிலா வச்சு பார்த்தோம்டா, கிபிலா அந்த பக்கம் காட்டுது, தெற்கு பக்கம் காட்டுது, இன்னொரு டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க, அந்த டவுன்லோட் அந்த சாஃப்ட்வேர் அதை டவுன்லோட் பண்ணுங்க, அதை டவுன்லோட் பண்ண இந்த பக்கம் காட்டுது கிபிலாவை. அப்ப இப்படி இந்த அதனால இந்த மாதிரி செல்போன்கள்ல நம்பிக்கை இல்லாத கேம்பஸ்களா இருந்தா அந்த கேம்பஸை நம்ப கூடாது. ஒரு ஒரு ஒரு மேனுவல் கேம்பஸ் இருக்குது, ஒரு மிஷின இன்ஸ்ட்ருமெண்ட் கேம்பஸ் இருக்குது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கேம்பஸ் வச்சு சரியான கேம்பஸ் சரியான டைரக்ஷனை காட்டுது அப்படின்னு நீ அந்த டைரக்ஷன் வச்சு பார்க்கலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் நீங்க தஹரி பண்ணணும், எந்த பக்கம் கிபிலா இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் இருக்குமா அந்த பக்கம் இருக்குமா தஹரி பண்ணி நீ கிபிலாவை கண்டுபிடிக்கணும். இதுதான் கிபிலாவை முன்னோக்குவதனுடைய ஷரியத்துடைய சட்டம். இந்த அடிப்படையில் நாம் கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும். இதனாலதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் பனு சுலைம் என்ற ஒரு பள்ளிவாசல்ல லொஹர் தொழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மதினாவிலே மஸ்ஜித் பனு சுலைம்ங்கிற பள்ளிவாசல்ல மதினால தொழ வச்சுட்டு இருந்தாங்க. லோகர் தொழ வைக்கிறாங்க, முதல் ரெண்டு ரக்காத் கிப்லா முன்னோக்கி தொழுதுட்டாங்க. எந்த கிப்லா? பைத்துல் முகதஸ் முன்னோக்கி தொழுதுட்டாங்க. அல்லாஹ் ஆயத்த இருக்கிறான், கதனரா தகல்லுப வஜீக ஃபிஸ்ஸமா ஃபிஸ்ஸமா, நபியே நீங்களை அடிக்கடி வானத்தின் பக்கம் உங்களுடைய பார்வையை உயர்த்தி பார்த்து விட்டேன், கிப்லத்தன் தரலாக நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கிப்லா உங்களுக்கு தர்றேன், உஜூக்கும் ஷத்ரா, நீங்கள் காவத்துல இந்த ஆயத்தை இறங்கின உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. அப்படியே அபௌட் ஒன்று திரும்பினாங்க, அப்படியே அபவுட் ஒன்று திரும்பி நிதானமா இப்படி தொழுதுட்டுருக்காங்க, இங்க பார்த்து தொழுதுட்டுருக்காங்க சஹாபாக்கள் ரசூலாக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அப்படியே ரசூல்லா திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்கள் முன்னாடி வந்துட்டாங்க. சஹாபாக்கள் அப்படி அபவுட் ஒன்று திரும்பிட்டாங்க. ரசூல்லா எப்படி வந்தாங்க, நடந்து வந்தாங்களா? இந்த மாதிரி நேரத்தில் தொழுகையில நடப்பதற்கு கூட அனுமதி உண்டு, இந்த மாதிரி நிர்பந்தமான நேரத்தில் இது ஃபர்ஸ். இது திரும்பிதான் ஆகணும், அல்லாஹ் உத்தரவிட்டா திருப்புங்கன்னு சொல்லி தொழுகையில் இருக்கிறோம், முகத்தை திருப்பி ஆகணும். பெருமானா சல்லா நடந்து இப்படி முன்னாடி வந்தாங்க, சஹாபாக்கள்லாம் அப்படியே அபவுட்ல திரும்பிக்கிட்டாங்க. சரி, நாம எப்போது நடக்கலாமா இந்த மாதிரி தொழுகையில, தொழுகை நடக்கிறது நமக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு சொன்னா அனுமதி இருக்குது. எப்போ தெரியுமா? உதாரணமா நம்ம தக்பீர் கட்டிட்டோம், தொழுகைக்கு தக்பீர் கட்டி சஃப்ல நிக்கிறோம். அப்படி சஃப்ல நிக்கிற நேரத்தில் முந்தின சஃப்ல, நம்முடைய முந்தின சஃப்ல காலியா இருக்குது இடம், முந்தின சஃப்ல இடம் காலியா இருக்குது. அல்ல நின்ற ஒருத்தர், சஃப்ல நின்ற ஒருத்தர் அவருக்கு ஒது முறிஞ்சி அல்ல வேற ஏதோ காரணங்களாலோ பின்னாடி போயிட்டாரு. இப்ப அந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பின்னாடி நிக்கிற நாம ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு அந்த இடத்த பூர்த்தி செய்யணும். நான் அப்படியே ஆணி அடைஞ்ச மாதிரி என்னோட ஒட்டுமொத்த தகுவா இப்பதான் காட்டிட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ண, ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு அந்த சஃபவை பூர்த்தி செய்யணும். இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஸ்டெப் எடுத்துக்கு தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொரு நேரத்துல ஒருத்தர் இமாமாவும் ஒருத்தர் மாமுமாவும் நிக்கிறாங்க. மாமும்னா பின்னாடி நிக்கிறவரு, ஒருத்தர் இமாமா நிக்கிறாரு, ஒரே ஒரு ஆள் அவர் பின்னாடி நிக்கிறாரு, தானும் வலது பக்கம் நிக்கிறாரு. இந்த நேரத்துல இப்ப தொழுதுட்டு இருக்கும் பொழுதே ரெண்டாயிரம் காத்திலேயோ மூணாயிரம் காத்திலேயோ இன்னொருத்தர் வந்து சேர்ந்துட்டாருன்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணணும், இமாமுக்கு வலது பக்கம் பக்கத்துல நிக்கிறாருல, ஒன்னு அவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடணும், ஒன்னு அவரு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடணும், அல்லது இமாமா நிக்கிறவரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடணும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சில ஸ்டெப்புகள் எடுத்து வைக்கிறதுனால தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே மஸ்ஜித் மதினாவிலே மஸ்ஜித் பனு சுலைம் என்ற பள்ளிவாசலை தொழு வச்சிருக்கும் அந்த ஆயத்தை இறங்கின உடனே அப்படியே திரும்பினாங்க. அதனால தான் இன்னைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், ரெட்டை கிப்லா பள்ளி. இன்னைக்கு மதினாவுக்கு போறவங்க ஜியாரத்தில் போய் பார்க்கும்போது இந்த பள்ளியை போய் பார்ப்பாங்க, ரெட்டை கிப்லா பள்ளியை பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்பவும் முன்னாடி எப்போ உள்ள கிப்லா இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அது மேலே அப்படி ரவுண்டாக மெஹ்ரா மாதிரி போட்டிருக்கும், அதாவது இதுதான் முதல் கிப்லாவாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அடையாளத்துக்காண்டி போட்டிருக்கோம். மஸ்ஜித் கிப்லத்தை இருக்குது. இன்னைக்கும் மதினாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பள்ளியில் தொழுது இருக்கும் போது ஆயத்து இறங்கி இந்த ஆயத்து இறங்கிச்சோ அந்த பள்ளிவாசல் இன்னைக்கும் மதினாவில் இருக்கின்றது. ஹேர், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகை விஷயத்துல யூதர்கள் பண்ண குழப்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தான். கொடுத்துட்டு இந்த ஆயத்தை இறங்கின உடனே, இந்த ஆயத்தை இறங்கின உடனே யூதர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பலகீனமான சஹாபாக்கள் அப்பாவி சஹாபாக்கள் குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கரெக்டு தான், முதல்ல பைத்துல் முகத்தை முன்னோக்கி தொழுதிங்க, கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரசூலுல்லாஹி தொழுதாங்க. அந்த மாதிரி பதினேழு மாதங்கள் ஹதீஸ்ல வருது, பதினேழு மாசம் எதை முன்னோக்கி தொழுதாங்க, பைத்துல் முகத்தை முன்னோக்கி தொழுதிங்க. இப்ப டிஹ டஹார் என்ன பண்ணிட்டீங்க, காபத்துலா பக்கம் போயிட்டீங்க, காபத்துலா முன்னோக்கிறது ஃபர்லுன்னு சொல்றீங்க. அப்ப பதினேழு மாசமா தப்பா தொழுதிங்க, என்னாச்சு அந்த தொழுகை? பதினேழு மாசம் தொழுது தப்பான தொழுகை தானே, அந்த தொழுகை வீணா போச்சு இல்ல உங்களுக்கு அப்படின்னு குழப்ப ஆரம்பிச்சான். பாருங்க எப்படி எப்படிலாம் சஹாபாக்களுக்கு இந்த யூதர்கள் படுத்த தொல்லைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தேகத்துக்கும் பதிலை இறக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் லா யுதய்யு அமால் அல் முஃமினீன், நிச்சயமாக முயற்சியோ உழைப்பையோ மாதங்கள் ஒன்றரை வருடங்கள் தொழுத தொழுகைகள் உங்களுக்கு ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அடுத்த வசனங்கள்ல 152 வசனங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறான். அதுக்கு இருக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள். அவன் சொல்றான் இவன் சொல்றான், அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. அதிகம் அதிகமா எவ்வளவு என்னை தொழ முடியுமோ, எவ்வளவு நினைவு கூர்க்க முடியுமோ என்னை அதிகம் அதிகமா நினைவு கூறுங்க. அதுக்குறக்கும் நான் உங்களை நினைவு கூறுவேன். என்ன திக்ரு செய்யுங்க, நான் உங்களை திக்ரு செய்யறேன். பஷ்குருனி எனக்கு நன்றி செலுத்துங்கள். ஒலா தக்ஃபுரூன் நன்றி கெட்டத்தனமா ஆயிடாதீங்க, நன்றி கெட்ட கூட சேர்ந்துடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு ஒரு கியாமத்து நாள் வர வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த வசனத்துல ஒரு அழகான உபதேசத்தை சொல்றான். சோதரில் என்னை திக்ரு செய்யுங்கள், நான் உங்களை திக்ரு செய்யறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம சுபானல்லாஹ் சுபானல்லாஹ் சுபானல்லாஹ் அல்லாஹ் திரும்ப எடுத்து சுபான் அலி பாத் சுபான் அலி பாத்ன்றானா? நாம அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் பரிசுத்தம் அல்லாஹ் பதிலுக்கு என்னுடைய அடியார்கள் பரிசுத்தமானவர்கள் என்னுடைய அடியார்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்றானா? நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு அல் இபாத் அக்பர் அல் இபாத் அக்பர் அல் இபாத் அக்பர் என்னுடைய அடியார்கள் பெரியவர்கள் அடியார்கள் மகத்தானவர்கள் அப்படி சொல்றானா? என்ன அர்த்தம்? நாம அல்லாஹ் திக்ரு செய்யறதா அல்லாஹ் என்ன திக்ரு நம்மள திக்ரு செய்யறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? இது நேரடியா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை, நான் குரானை நேரடியா விளங்க முடியும் எனக்கு அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் நிக்கணும். நான் அல்லாஹ் திக்ரு செய்யறது அர்த்தம் அல்லாஹ் எப்படி என்ன திக்ரு செய்யறான், நான் அல்லாஹ் நினைவு கூறுவது அர்த்தம் அல்லாஹ் எப்படி என்ன நினைவு கூறுவான். பதிலளித்தான் நன்றி செலுத்துங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ் நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்து எப்படி உன்னை நினைவு கூறுவது எப்படி நன்றி செலுத்துவது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளித்தா, ஃபைதா தக்கர்தனி ஷக்கர்தனி ஃபைதா நஸீதனி கஃபர்தனி, என்னை நீ நினைவு கூர்ந்தால் என்னை திக்ர செஞ்சா என்னை நினைவு கூர்ந்தாலே போதும் எனக்கு நன்றி செலுத்திதான் ஆயிடும், என்னை ஞாபகம் வச்சிருந்தாலே போதும் எனக்கு நன்றி செலுத்திதான் ஆயிடும். ஃபைதா நஸீதனி, என்னை மறந்து விட்டால் கஃபர்தனி, எனக்கு நன்றி கேட்டவனாக ஆகிவிடுவாய். என்னை ஞாபகம் வைத்திருப்பது தான் சுக்ரியா, என்னை மறப்பது தான் நன்றி கேட்டதனம். அப்ப அல்லாஹ்வை நாம் எப்போ ஞாபகப்படுத்தினாலும் சரி அது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் சுக்ரியா தஷக்கர். அல்லாஹ் மறந்துட்டோம் சொன்னா அது நன்றி கேட்டதனம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், வல இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வல இன் கஃபர்தும் இன் அதாபில ஷதீத், என்னை நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் மேலும் மேலும் அதிகப்படுத்துவேன். நன்றி செலுத்த செலுத்த அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். நன்றி கெடுத்தனமா நடந்தீங்கடா என்னுடைய அதாபு ரொம்ப மோசமானது புரிஞ்சுக்கீங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களோட வேதத்துல சொல்லும் பொழுது இன்னஹு கான அப்தன் ஷகூரா, அவர் ஒரு நன்றியுள்ள அடியாராக இருந்தார் அப்படின்னு சொன்னானாம். யாருங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு நன்றியுள்ள அடியார் அவரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவங்களுடைய உம்மத்தினர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்டாங்களா, நபியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வேதத்துல உங்களை பத்தி நன்றியுள்ள அடியார் நல்லா புகழ்றான், அப்படி என்ன நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறீங்க, அப்படி நீங்க அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி செலுத்துறீங்க, எப்படி செய்யறீங்க சொல்லுறீங்க சொல்லுங்க, நாங்களும் அந்த மாதிரி செலுத்துறோம் அப்படின்னா, அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நன்றிங்கிறது நான் தனியா உட்காந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்தா அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ், காதை கொடுத்தா இப்படிலாம் திக்ரு செய்யறதில்லப்பா, நான் எப்படி அல்லாஹ்க்கு சுக்ர செய்யறேன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு எந்த ஞாபகத்தை கொடுத்தானோ தெரியாது கண்ணில்லாதவங்களை கேட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சுபஹானல்லாஹ் கண் எவ்வளவு பெரிய நியாமத்து அப்படின்னு சொல்லி, அந்த நியாமத்துக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி என்ன, யா அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்துருக்கேன் உனக்கு நன்றி, யா அல்லாஹ் உனக்கு கண்ணை கொடுத்துருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு கண்ணை, இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுவல்ல நன்றி, கண்ணுக்கு செலுத்த வேண்டிய நன்றி என்னவென்றால் அந்த கண்ணால் எதை பார்க்க அல்லாஹ் அனுமதித்தானோ அதை மட்டும் பார்ப்பது, எதை பார்க்க கூடாது என்று தடை செய்தானோ அதை பார்க்காமல் இருப்பது, அதுதான் கண்ணுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. நாவை கொடுத்திருக்கிறான் அழகான நியாமத்து, பெரிய நியாமத்து, ஒரு நாளைக்கு நாக்கு அப்படி பிடிச்சி உட்காந்து பாருங்க தெரியும், ஒரு நாளைக்கு நாக்கு அப்படி பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு பூரா நான் பேச மாட்டேப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க தெரியும் நாவு எவ்வளோ பெரிய நியாமத்துன்னு சொல்லி. அப்போ அந்த நாவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி என்ன, அந்த நாவால் எதை பேச அல்லாஹ் அனுமதித்தான் அதை பேசுவது, எதை பேச தடை செய்தால் அதை பேசாமல் இருப்பது, அதுதான் நாவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திக்ர் அவனுடைய அவனை நினைவு கூறுவது அவனுக்கு எப்படி நன்றி செலுத்துவது அப்படிங்கறது சொல்லும் சொல்றான் பாருங்க. உதுக்குருணி பி தாதி அது குறுக்கும் பி மகஃபிரதி. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் எப்படி, நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் எப்படி, என்னை வழிபடுவதன் மூலமாக, என்னுடைய வழிபாட்டின் மூலமாக என்னை நினைவு கூறுங்கள். நான் உங்களை நினைவு கூற எப்படி, மஃபிரத்தின் மூலமா நான் உங்களை நினைவு கூறுறேன். நீங்க என்ன வழிபாட்டின் மூலமாக, இபாதத்தின் மூலமா என்ன நினைவு கூறுங்க, நான் பாவ மன்னிப்பின் மூலமாக உங்களை நினைவு கூறுகின்றேன். என்னை இபாதம் செஞ்சாலே போதும், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன், என் ரஹமத்தை வாரி வழங்குகின்றேன். அதனால சகோதரர்களே, திக்ர் என்பது என்னவென்றால், அல்லாவை நினைவு கூறுவது என்னவென்றால், நம்முடைய சிந்தனையால் அல்லாவுடைய ஞாமத், அல்லாவுடைய குதிரத், அல்லாவுடைய வல்லமை, அல்லாவுடைய ஆற்றல், அல்லாவுடைய மகத்துவம், அல்லாவுடைய கண்ணியம், இதை பற்றி பேசுவதும் பிரஸ்தாபிப்பதும் தான் அல்லாவுடைய திக்ர். இப்ப நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், இது என்னங்க, இது என்னது திக்ர். பூங்காக்களை பார்த்தால் கொஞ்சம் அப்படி மேய்ஞ்சிட்டு போங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, சொர்க்கத்திலே பூங்காக்கள் என்றால் என்ன? எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர், திக்ருடைய சபைகள் நாங்க. திக்ர சபைன்னு சொன்னா நாம உட்காந்து ஹூ ஹூ ஹூ ஹூன் கத்துறதோ, ஹா ஹூன் கதறதோ, இது வல்ல திக்ர. இப்ப நாம செஞ்சிட்டு இருக்கோம், இது அல்லாஹ்வோட திக்ர. இது அல்லாவுடைய வல்லமைகளை பத்தி பேசுறோம், அல்லாவுடைய ஆற்றலை பத்தி பேசுறோம், அல்லாவுடைய அருளை பத்தி பேசுறோம், இது திக்ர். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய ஆற்றலை, என்னுடைய குதிரத்தை, என்னுடைய வல்லமை நினைவு கூறுங்கள். அந்த நீங்கள் நினைவு கூர்ந்தால், என்னுடைய வழிபாட்டின் மூலமாக நினைவு கூர்ந்தால், நான் மகஃபிரத்தின் மூலமாக உங்களை நினைவு கூறுவேன். சரி, வார்த்தையால திக்ர செய்யறது, வார்த்தையால சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இப்படி வார்த்தையால திக்ர செய்யறது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல் முல்க் வ லஹு அல் ஹம்த், இப்படி வார்த்தையால திக்ர செய்யறதே, வார்த்தையால் திக்ர செய்வதும் திக்ர தான். எந்த வார்த்தை? எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையில கத்து கொடுத்தாரோ அந்த வார்த்தை மட்டும். நாமளா அல்லாஹ் புகழ்ங்கிற பேர் ஏதாவது நாலஞ்சு வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது திக்ர ஆயிடாது, அது திக்ர ஆயிடாது. மனிதர்களால் உருவாக்கப்பட்டு திக்ர ஆயிடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அத்தாரிட்டி கொடுத்தார்களோ, இந்த வார்த்தையில சொல்லுங்க உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் சொன்னாங்களோ, அது மட்டும் தான் திக்ர. அவ்வளவு நன்மை தான் கிடைக்கும். உதாரணமா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்கள் வர்றாங்க, வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபாக்களுக்கு ஏழை சஹாபாக்களுக்கு எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு டக்கப்புறாவே இருக்குது இபாதத்து விஷயத்துல. அவங்களும் போட்டி போடுறாங்க, நாங்களும் போட்டி போடுறோம், அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் தொழுகிறோம், அவங்க தஹஜ்ஜுத் தொழுகிறோம், நாங்களும் தஹஜ்ஜுத் தொழுகிறோம், அவங்க ஜிஹாத் செய்யறாங்க, நாங்களும் ஜிஹாத் செய்யறோம், அவங்க என்ன அமல் செய்யறாங்க எல்லா அமல் நாங்களும் செஞ்சிடறோம். ஆனா யா ரசூலல்லாஹ், அவங்க சதக்காக்களையும் ஜக்காத்துகளையும் வாரி வழங்குறாங்க, எங்களால முடியாம போயிடுது, அதுல அவங்க பீட் பண்ணிடுறாங்க. எல்லாத்துல நாங்க போட்டி போடுறோம், நீ யாரால போட்டு பார்த்தாலும் போட்டு பார்த்துறோம், ஆனா சதக்கா தர்மங்கள்ல அவங்க செல்வம் இருக்கிறனால அவங்க அதுல பீட் பண்ணிட்டு போயிறாங்க. எங்களுக்கு அது முடியல யார சொல்லலாம், நாங்க என்ன பண்ணோம்? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹி முஸ்லீம்ல வருது, புகாரில வருது, முஸ்லிம் அஹமதுல வருது, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியாப்பா நான் ஒரு திக்ரு சொல்லி தரேன், அந்த திக்ரை 100 முறை நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்வீர்கள், ஆனால் ஒரு நாளைக்கு 100 முறை இந்த திக்ரை சொல்வீர்கள், ஆனால் வேறு எந்த அமல் செய்தவர்களும் இந்த திக்ருக்கு ஈடாக முடியாது. இதே போன்று யார் 100 முறை சொல்றாலும் அவங்களை தவிர, அதாவது இந்த திக்ர் என்ற அமலுக்கு ஈடு இந்த திக்ர் தான், எந்த அமலும் இந்த திக்ருக்கு ஈடாகாது. சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷமா போச்சு, ஏழை சஹாபாக்களுக்கு யார சொல்ல முதல்ல அதை சொல்லிக் கொடுங்க, இன்னைக்கு இந்த பணக்காரன் விடுறது இல்லை, சொல்லிக் கொடுங்க யார சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். நம்ம எல்லாம் தெரிஞ்ச திக்ர் தானங்க, இல்லை ஒரு முறை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். இந்த திக்ரை ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுங்க, இந்த திக்ருக்கு உலகத்தில் எந்த அமலும் ஈடாகாது. யார் இதே போன்று 100 முறை சொன்னாங்களோ அவங்களை தவிர, அப்துல் காதர் உட்கார்ந்து ஓதுறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர். அப்துல் காதர் இந்த திக்ரை 100 தடவை ஓதுறாரு, அல்லாஹ் பிச்சே சபக்கா வாரி வாரி வழங்குறாரு, அப்துரமா நின்று வணங்குறாரு, தொழுகிறாரு. இன்னொன்னு, இப்ராஹிம் பாஷா என்ன பண்றாரு, அவரும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை ஓதுறாரு. அப்ப இதுக்கு ஈக்குவல் யார் மட்டும் தான் வருவா? இப்ராஹிம் பாஷா மட்டும் தான் வருவாரு. அதான் அர்த்தம் அதுக்கு. ஏழை சஹாபாக்கள் போய் சந்தோஷமா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த திக்ர. கொஞ்ச நாள்ல அப்படியே லீக் ஆகி இந்த மேட்டர் எங்க போயிடுச்சு, பணக்கார சகாபாக்கள் போயிடுச்சு. பணக்கார சகாபாக்கள் போயிட்டு அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். உடனே அந்த சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் யார சொல்லலாம், யார் ஏழை சஹாபாக்கள் வராங்க யார சொல்லலாம், நீங்க சொல்லி கொடுத்தீங்க அது லீக் ஆயிடுச்சு யார சொல்லலாம், அவங்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாலிக்க ஃபதலுல்லாஹி யூதீ மன் யஷா, இது அல்லாஹ்வுடைய அருள் பாக்கிருவே, அவர் நாடி அவங்களுக்கு கொடுக்குறான். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க எங்களை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுக்கு சொல்றா, இந்த திக்ர் ஒரு நாளைக்கு 100 முறை வழமையா இந்த திக்ரை ஓதினால் வேற எந்த அமலும் இதற்கு ஈடாகாதுங்கறாங்க. நம்ம எத்தனை பேர் இந்த திக்ர ஓதுறங்க வழமையா? சவால் ஓத கற்றுக்கொள்வோம். ஏன்னா அவ்வளவு உன்னதமான திக்ர இது. ஒரு நாளைக்கு 100 முறை ஓதினால் வேற எந்த அமலும் இந்த திக்ருக்கு ஈடாகாது. இது அத்தென்டிக்கா, ஆதாரப்பூர்வமா, ப்ரூஃபான ஹதீஸ். இதுல யார் எந்த குறையும் சொல்லிட முடியாது, யார் எந்த குறையும் சொல்ல முடியாது, யார் மறுக்க முடியாதா? அப்பெல்லாம் 100 தடவை சொல்ல அவசியம் கிடையாது, 100 தடவை ஒரு அவசியம் கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ் இது. இப்படி எதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல அத்தன்டிக்காக நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன திக்ரல ஓதுங்க, இதுக்கு உங்களுக்கு நன்மை, இந்த நன்மை உண்டு. இந்த திக்ரல ஓதுங்க, இதுக்கு இந்த நன்மை உண்டு. இன்னொரு ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸ், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி ஸகீலத்தானி அலல் மீசானி ஹபீபத்தானி அலர் ரஹ்மானி. வார்த்தை, இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. நாவிலே சொல்வதற்கு மிக மிக இலகுவான வார்த்தைகள், மீசான் தராசை கனமாக்கக்கூடிய வார்த்தைகள், ரஹ்மானுக்கு மிக ஓப்பான வார்த்தைகள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சுப்ஹான அல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அதீம். நம்ம எல்லாரும் தெரியும்ல அந்த திக்ரு. நம்ம எத்தனை பேர் இந்த திக்ரு செய்யறோம், எத்தனை பேர் வழமையா அந்த திக்ரு செய்யறோம், சாதாரண போகும்போது வரும்போது இந்த திக்ரு எத்தனை பேர் சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹ்மானுக்கு ரொம்ப ஓப்பான வார்த்தை, நாளை மறுமையிலே உங்களுடைய மீசான் தராசி கனமாக்கக்கூடிய வார்த்தை, அதே நேரத்தில் நாவில சொல்வதற்கு மிக மிக இலகுவான வார்த்தை. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏராளமான திக்ருகள் ஆதாரப்பூர்வமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த திக்ருகளை சொல்வது மட்டும்தான் சுன்னத்து, அதை சொன்னா மட்டும்தான் நன்மை கிடைக்கும். அதை விட்டுப்பட்டு திக்ரு சபைங்கிற பேர்ல ஏற்படுத்தி என்ன இது, ஹூ இது யார் சொல்லிக் கொடுத்த ஹூ பாத்தீங்கன்னா, அது ஹலக்கத திக்ருங்கிற பேர் ரவுண்டா நின்றுகிட்டு எல்லாம் கையை கொத்துப்பாங்க, நடுவில் ஒரு டைரக்டர் தண்ணிப்பாரு. அந்த ஹலக்கத்த பாத்திருக்கீங்களா, பார்த்துருப்பீங்க. அப்படியே ஹல்கா திக்ரு ஹல்காங்கிற பேர்ல ரவுண்டா நிற்பாங்க, நின்று ஹூ ஹூ ஹூ ஹூ ஹூ. நமக்கே ஒரு ஜோஷம், ஒரு ஆட்டம் போடலாமா அப்படின்ட்டு அந்த ஆடுறதை பார்த்தா நடுவில் ஒரு டைரக்டர் நிற்பாரு. அந்த டைரக்டர் பண்ணுவாரு, அவரும் ஹூ ஹூட்டு வருவாரு, அப்படியே இங்கே கையை காட்டுவாரு, இந்த சவுண்ட் அப்படியே இறங்கும், உங்க கை தூக்குவார், இந்த சவுண்ட் ஏறும். அப்புறம் இப்படி இங்குவாரு, இந்த சவுண்ட் இங்கே இறங்கும், இந்த சவுண்ட் இங்கே ஏறும். இந்த ஹூ ஹா இது எந்த ஹதீஸ்ல இருக்குது? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மக்தப் மதரசால அப்போ அசரத் என்ன பண்ணுவார், ஞாயிற்றுக்கிழமை ஆட்ட பசங்க பூரா டிவி பார்க்க போயிடுறாங்க, சினிமா பார்க்க போயிருக்கு. இப்போ தான் 24 சினிமா வந்துருச்சேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் படம் போடுவான் டிவியில், அது தூர்தர்ஷனில். அதை என்ன பண்ணுவான், நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த படத்தை அப்படியே இழுத்து, சாரி 9 மணி வரைக்கும் அந்த அப்படியே படத்தை இழுத்து, படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவான், இந்தி செய்திகள் இந்தி நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம் 11 மணிக்கு கொண்டு வச்சிருவான். ஏன்னா 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நான் வலுக்கட்டாமல் இந்தி சீரியலை பார்க்கணுமா, இந்தி ப்ரோக்ராம் பார்க்கணுங்கிறதுக்காண்டி அப்படிலாம் சூழ்ச்சி பண்ணேன் அந்த காலத்தில். அப்படி உட்காந்து பார்த்தா தான் சினிமா. இப்போலாம் அப்படி 24 மணி நேரம் 24 hours அவைலபிள், எந்த நேரத்திலும் படம் பார்க்கலாம். அப்போ ஞாயிற்றுக்கிழமையில பசங்க மகரி பிறகு சினிமாவுக்கு போயிடுறாங்கிறதுக்காண்டி, இந்த டிவி பார்க்க போயிடுறாங்கிறதுக்காண்டி ஞாயிற்றுக்கிழமை திக்ரு சொல்லிக் கொடுப்பாரு. திக்ரில் அவர் பாவம், அவருக்கு தெரிஞ்ச திக்ருகள் ஹூஹா இந்த மாதிரி திக்ரெலாம் சொல்லிக் கொடுப்போம். நாங்களும் என்ன முடிஞ்சவொன்னே எடுத்து பூந்தி கிடைக்கும், பூந்தி சீரணி கிடைக்கும், அதுக்காண்டி வந்து உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு திக்ரு சொல்லிக் கொடுப்பாரு, ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக் ஹக் தூ ஹக்னு எல்லாரும் ஹக் தூ ஹக் ஹக் தூ. உருது பேசுகிற பசங்க அவர் சிரிப்பாங்க, தமிழ் பேசுறது எங்களுக்கு பசங்க புரியாது, என்னடா ஏன் சிரிக்கிறாங்க இதுக்கு, ஹக்கு தூ ஹக்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியலையே. உருது பசங்களாம் சிரிப்பானுங்க இந்த திக்ரை சொல்லும் பொழுது, தமிழ் பசங்களாம் பேத்த பேத்த முடிச்சுட்டு இருப்போம், என்னன்னு தெரியல. அப்போ தான் தெரிஞ்சது உருது பசங்க என்னடா அர்த்தம் கடாடே, இந்த மாதிரி அர்த்தம்டா அப்படின்னாங்க. அதுக்கு தப்பான அர்த்தம், அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஒரு இதாக ஒரு மட்டமான அர்த்தம். யார்கிட்ட உருது தெரிஞ்சவங்க கேட்டுங்க. அப்புறம் எது சொல்லு சொன்னால், இந்த மாதிரி வார்த்தைகள் ஹக்கு தூ ஹக்கு ஹக்கு தூ ஹக் என்ன ஹக்கு தூ ஹக்கு இது என்ன அர்த்தம் இதுக்கு. அப்புறம் பார்த்தா ஹக் தூ ஹக் தான், ஹக்குங்கிறது அரபி, தூங்கிறது உருது, ரெண்டி கலந்து ஹக் தூ ஹக்கு. உண்மை நீதான் உண்மை, உண்மை நீதான் அல்லாஹ் உண்மைன்னு சொல்றோம் மனமோ, உண்மை நீதான் உண்மை, உண்மை நீதான் உண்மை. அந்த ஹக்கு தூ ஹக்க இவன் ஹக்கு தூ ஹக் ஹக்கு தூ ஹக் ஹக்கு தூ ஹக்னு தான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நகைப்புக்குரிய திக்ருகள் இஸ்லாத்துல இடமில்லை. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா திக்ரு செய்யும் போது ஒரு முறை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்ல வருது, அதாவது முஸ்லீம்கள் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினுடைய அடையாளங்கள், முக்கியமான அடையாளம், வயு கபிரூன இந்த குள்ளி சுழுதீன் வ கபிரூன இந்த குள்ளி சுழுதீன் வயு வயு கபிரூன இந்த குள்ளி சுழுதீன் வயு சபிஹூன இந்த குள்ளி நுசூலின். ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அடையாளம் என்ன சொன்னா, ஒவ்வொரு ஏற்றத்திலும் தக்பீர் சொல்வார்கள், ஒவ்வொரு இறக்கத்திலும் சுபஹானல்லாஹ் சொல்வார்கள். உதாரணம் படிக்கட்டு ஏறணும், பள்ளியாசில படிக்கட்டு ஏறி வரணும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி வரணும். படிக்கட்டு இறங்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சொல்லணும். லிப்ட்ல ஏறுறோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இறங்கும் போது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சொல்லணும். இது ஒவ்வொரு ஏற்றத்திலும் அல்லாஹ் அக்பர், ஒவ்வொரு இறக்கத்திலும் சுபஹான் அல்லாஹ் சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினுடைய அடையாளமாக முன்சென்ற வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ் படி சஹாபாக்கள் ஒரு முறை பிரயாணத்தில் போறாங்க, ஒரு மலைக்கு மேலே ஏறுறாங்க. மலைக்கு மேலே ஏறும்பொழுது என்ன சொல்லணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டு போனாங்க. எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் லா தத்உன் அல் அஸம் வல லாமா, நீங்கள் ஒரு செவிடனையோ குருடனையோ அழைக்கவில்லை. ஏன் இப்படி கத்துறீங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, திக்ரில் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. இன்னக்கும் லா தத்உன் அல் அஸம் வல லாமா, ஒரு செவிடனையோ குருடனையோ அழைக்கவில்லை, நல்லா கேட்க தெரிஞ்ச அல்லாஹ் தான் அழைக்கிறீங்க, நிதானமா திக்ரு செய்யுங்க அப்படின்னாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, திக்ர் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முறைப்படி இருக்கணும். குறிப்பாக ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு அல்ல, அதுக்காக பாதல் மஃபுருதானே திக்ருகள் ஹதீஸ்ல இருக்குது. ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு ஓதுறதுக்குனே சில திக்ருகள் இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குறிப்பாக ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் ஓதுற அந்த ஆயத்துல் குர்சியை யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு வழமையாக ஓதி வருவாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே மூத்து மட்டும்தான் தடையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வழமையா ஃபர்தான தொழுகைக்கு பிறகு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் சூரத்துல் பக்ரா 155வது ஆயத்து, இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணி இந்த ஆயத்து குர்சி நீ ஓதிட்டு வந்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். அப்ப மரணம் வந்துட்டா எங்க போயிடுவாரு, சொர்க்கத்துக்கு போயிடுவார். சுபஹானல்லாஹ். அப்போ அந்த மாதிரி திக்ர்களை வழமையா ஓதணும் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு. இன்னொரு திக்ர சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும் அல்லாஹ் எல்லாத்தையும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பயான்ல, அல்லாஹும் அல்லாஹ் மானி அலிமா அதைத்த ஒலா மாத்தி அலிமா மனாத்த ஒலா என்ஃபாதல் ஜித்தி மின்கல் ஜத், யா அல்லாஹ் நீ கொடுப்பதை தடுப்பவன் உலகத்தில் யாரும் கிடையாது, நீ தடுக்கிறது கொடுக்குற உலகத்தில் யாரும் கிடையாது, ஒலா என்ஃபாதல் ஜத்தி மின்கல் ஜத், எந்த முயற்சியாளனுக்கும் உன்னையன்றி அவரோட முயற்சி எந்த பலனையும் அளிக்காது. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதுகிறாரோ, ஒலவு கான தம்புஹு க ஜுபதில் பஹர், அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். உள்ளத்தாலும் சிந்தனையாலும் அல்லாஹ்வுடைய வல்லமையை எப்போ நினைக்கணும் அதான் அல்லாஹ் சொன்னா ஃபத்குருனி, அதுக்கு இருக்கும் என்னை திக்ர செய்யுங்கள் நான் உங்களை திக்ர செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ஹதீஸ் குதுசிலே, யகூலுல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதா தக்கரனி அப்தி ஃபி நஃப்ஸி, இதா தக்கரனி அப்தி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, என்னுடைய அடியான் அவனை உள்ளத்துக்குள் நினைத்தால் நானும் அவனை உள்ளத்துக்குள் நினைக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான், இதா தக்கரனி அப்தி ஃபி நஃப்ஸிஹி, என்னுடைய அடியான் அவனை உள்ளத்துக்குள் நினைச்சா மனசாலேயே அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கான், தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அவனையும் நானும் உள்ளத்திலே நினைக்கிறேன். ஃபைதா தக்கரனி ஃபி மலைன் தக்கர்துஹு ஃபி மலைன் கைர் மின்ஹு, அவன் ஒரு ஜமாத்துல ஒரு சபையில உட்கார்ந்து என்னை நினைவு கூர்ந்தால் அவனை விட உயர்ந்த சபையான மலக்கு மேல சபையில நான் அவனை நினைவு கூறுகிறேன். ஒரு சபையில வச்சு நம்ம அல்லாஹ் நினைவு கூர்ந்தோம்டா, அல்லாஹ் சுபஹானஹு மலக்கு மேல நினைவு கூறோம் எப்படி, பாருங்கப்பா என்னுடைய அடியான பாருங்க, இவனையா சொன்னீங்க ரத்தத்தை ஓட்டுவாண்டு, இவனையா படைக்கும் போதா சொன்னீங்க குழப்பத்தை ஏற்படுத்துவாண்டு, பாரு என்னை பத்தி எப்படி திக்ரு செஞ்சுட்டு இருக்கான், என்னோட வல்லமை பத்தி எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு, என்னோட குதிரத்தை பத்தி எப்படி பேசிட்டு இருக்கான் பாரு, என்னுடைய ஆற்றலை பத்தி கண்ணியத்தை பத்தி எப்படி பிரஸ்தாபிச்சிருக்கான் பாரு, இவனை பார்த்தா சொன்னீங்க என்று இவனுடைய சிறப்பை இவனை விட உயர்ந்த சபையான மலக்கு மேல சபையில நான் பிரஸ்தாபிக்கின்றேன். அல்லாஹ் சுபஹானஹு சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அன்புக்குரியவர்களே, திக்ர் என்பது ஒரு மிக உன்னதமான இபாதத். அந்த திக்ரை நாம் தனிமையில் உட்கார்ந்து செய்யணும். இதுக்கு தான் முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் நல்லோர்கள் முராக்கபான்னு சொல்லுவாங்க. முராக்கபா முராக்கபானா காலையில் தஹஜ்ஜு தொழுதுட்டு அல்லது வேற ஏதாவது ஃபஜ்ர் தொழுதுட்டு ஏதாவது ஒரு அமைதியான நேரத்தில் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை, அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களை நினைச்சு தனிமையில் உட்கார்ந்து நினைக்கிறது, அழுகிறது, துவா செய்யறது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, புகாரி ஹதீஸ்ல வருது. ஏழு விதமான மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருஷின் கீழ் நிழல் கொடுக்கின்றான். யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அவனுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத கியாமத் நாளில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி, தன்னுடைய அருஷின் கீழ் அல்லாஹ் சுப்ஹானஹு நிழல் கொடுக்கின்றான். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா, ஜக்கரல்லாஹ ஹாலியன் வஃபாலத் ஐனாஹு, தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைப்பார், தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ் பத்தி யோசிப்பார். அல்லாஹ்வோட குதிரத் அல்லாஹ் தனக்கு கொடுத்த நியமத்து, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருள், தனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்திருக்கான், எவ்வளவு அருளை கொடுத்திருக்கான், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான் என்று தனிமையில் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது அவர் யோசித்துக் கொண்டே இருப்பார், அல்லாஹ் சிந்தித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய கண்கள் நீரை வகுத்துக் கொண்டே இருக்கும். நபிஸ்லான் சொன்னாங்க, இப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருஷிக்கு நிழல் கொடுக்கின்றான். அல்லாஹ் சொன்னார், ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாங்க. ஆக அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது சகோதரர்களே அவ்வளோ பெரிய பாக்கியம். நாம கொஞ்சம் நம்ம நினைக்கிறேன்டா, சர்தா நீங்க சொல்றதா கரெக்டு தான், எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, பெரிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, 1008 பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் ஏறிட்டே பார்க்க மாட்டேங்கிறான், இந்த பாருங்க அந்த முதை ஜும்மா கூட தொழ மாட்டேங்க, அவன் கடலை வியாபாரத்தை பாருங்க ஓவோ நடக்குது. நான் முட்டு முட்டு முட்டேன் அல்லாட்ட கேடுகள் கேட்டு பாக்குறேன். நாம் என்ன நினைக்கிறோம்னா அஞ்சு வேலை தொழுக தொழுகிறோமா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொன்னோன்னு வலது பக்கத்தில் ஒரு கோல்டு காயின் விழுணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லான்னு இடது பக்கத்தில் ஒரு கோல்டு காயின் வந்து விழுணும். நம்ம எதிர்பார்க்குறோம் அல்லாஹ் நான் தொழுதான் எனக்கு உடனே நல்லது நடக்கணும், நான் தொழுதுனா உடனே அல்லாஹ் எனக்கு கொடுத்துடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் உடனே வலது பக்கத்தில் கோல்டு காயின் பொத்து வந்து விழுந்துடணும், இடது பக்கத்தில் கோல்டு காயின் வந்து விழுணும். விழ மாட்டேங்குது, அப்படி தொழுது என்ன பிரயோஜனம்? அவர் ஜும்மா கூட தொழ மாட்டார், அவனுக்கு கொட்டை கூட போட்டுது. நாம் நினைக்கிறோம் தொழுகுவதும் வணங்குவதும் இந்த அற்பமான இந்த உலக சம்பாத்தியத்துக்காக நினைக்கிறோம். இது இல்லை சகோதரர்களே, இது வல்ல தொழுகையின் நோக்கம் அல்லாஹ்வுடைய திக்ருடைய நோக்கம் அது வல்ல. நம்முடைய கடமை, நம்முடைய கடமை அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நியமத்தை செஞ்சுருக்கான், எவ்வளோ அருள் செஞ்சுருக்கான், அந்த அருளுக்கு கொஞ்சம் கூட நம்ம நினைச்சு பார்க்காட்டா. இதான் மூசா அலைஹிஸ் ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, இதா தக்கர்த்தனி ஷக்கர்த்தனி, என்ன நினைச்சாலே போதும்பா நீ எனக்கு நன்றி செலுத்திட்ட, ஆனால் மறந்துடாத. என்ன நினைச்சாலே போதும், தனியாக உங்க நன்றி செலுத்தணும், தனியாக உங்க சுக்ர செய்யணும் அப்படி அவசியம் இல்லை. இதா தக்கர்த்தனி ஷக்கர்த்தனி, என்ன நினைச்சாலே போதும் எனக்கு நன்றி செலுத்திட்ட. அப்ப நினைக்கிறது நம்ம கடமையா இல்லையா? ஒரு அல்லாவை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் மேல, ஒரு மூமின் மேல அல்லாவுடைய அருளை பெற்ற ஒரு அடியான் மேல நம்பிக்கை கடமையா இல்லையா? இதுதான் அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான், என்னுடைய அடியான், நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் நமக்கு முதல்ல கொடுக்கட்டும் அப்புறம் நம்ம செய்யலாண்டு. அல்லாஹ் சொல்றான், நீ இல்லப்பா, நீ கொஞ்சம் நெருங்கி வா, உனக்கு எனக்கு ஈகோ உண்டு, உனக்கு எனக்கு என்ன உண்டு, ஈகோ உண்டு. நம்ம நினைக்கிறோம்ல ரெண்டு ஃப்ரெண்டு பேசாம இருந்தா அதுனா அப்படி முறைச்சிருவோம், அவன் முதல்ல சலாம் சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம், இவன் தானே சண்டை போடையும். அந்த ஈகோ பாருங்க, அல்லாஹ் சொல்றான் எனக்கு உனக்கு உண்டு ஈகோ, எனக்கு உண்டு உனக்கு உண்டு, ஆனால் ஈகோவில் மிகைத்தவன் நான் தான், ஈகோவுக்கு சொந்தக்காரன் நான் தான். நான் இறங்கி வர எதிர்பார்க்காத, நீ ஒரு ஸ்டெப் இறங்கி வா, நான் நாலு ஸ்டெப் இறங்கி வர்றேன். இதா தாவூத், இதா தனவுத்தனி அப்தி, என்னுடைய அடியான் என்ன நெருங்கி வந்தால் ஷிப்ரன், ஒரு ஜான் நெருங்கி வந்தால் தனவுத்து இலகி பான், நான் அவனை நோக்கி ஒரு முளை நெருங்கி வர்றேன். நீ ஈகோ பார்க்காத, நான் இறங்கி வர எதிர்பார்க்காத, ஈகோவுக்கு சொந்தக்காரன் நானு, கிபருக்கு சொந்தக்காரன் நானு, ஆணவத்துக்கு அகம்பாவத்துக்கு சொந்தக்காரன் நானு. அதுக்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு ஆணவம் கொள்வதற்கும் அகம்பாவம் கொள்வதற்கும் ஈகோ கொள்வதற்கும் பெருமை கொள்வதற்கும் கர்வம் கொள்வதற்கும் முழு உரிமை உண்டு அவனுக்கு. அவன்கிட்ட நமக்கு என்ன ஈகோ? ஆனா அல்லாஹ் சொல்றான், இதா தனவுத்த மின்னிய சிபுரன், என்கிட்ட ஒரு ஜான் நெருங்கி வா, தனவுத்தி இலைக்க பான், உன்ட்ட நான் ஒரு முழங்கு நெருங்கி வர்றேன். இதா அத்தை தனி தம்சி, என்னை நோக்கி நடந்து வந்தால் அத்தை து இலைக்க அருவலா, உன்னை நோக்கி நான் ஓடி வருகிறேன். அப்ப அல்லாஹ் சொன்ன முதல்ல நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, ஒரு தரப்புல இந்த ஆரம்பி முயற்சிய, அப்புறம் பாரு அல்லாவுடைய அருளை. இதெல்லாம் நியாயம் நம்ம அல்லாட்டு போய் அதெல்லாம் இல்லை, அல்லாஹ் முதல்ல எனக்கு கொடுக்கட்டும் அப்புறம் நன்றி செலுத்திக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தரல அல்லாஹ், நான் என்னத்தை செய்யறது? சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சரி எப்படி இருக்கிறேன், இருக்கிறேன் ஏதோ நல்லா இருப்பான், நல்ல வசதியா இருப்பான், நல்ல வாய்ப்பு இருக்கும், நல்ல சந்தோஷமா இருப்பான். எப்ப கேளுங்க, எப்படி கேளுக்கிறீ, ஏதோ போய்கிட்டு இருக்கிறேன், என்னத்த பாவி, எவ்வளவு நன்றி கிடத்தன. இது ஒன்றுமில்லாதவன் கூட ஒண்ணுமே இல்லை, அவனும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவானே, ரப்பல் அவன் சந்தோஷப்படுறான் பார்த்து, என்ன அடியா எப்படி சந்தோஷம், நன்றி செலுத்துறான். எப்ப அது மனநிறைவு வேணும், ரப்பல் நிறைய கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான் என்ற மனநிறைவு வேண்டும். அந்த மனநிறைவு எப்போ வரும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற மனப்பான்மை. தவிசல்லா சொன்னாங்க, உலகத்துடைய விஷயத்திலே உங்களை விட கீழே உள்ளவங்களை பாருங்க, அமல்களுடைய விஷயத்திலே உங்களோட மேல உள்ளவங்களை பாருங்க. நாம் இன்னைக்கு உலகத்துடைய விஷயத்துல யாரதான் பார்ப்போம், யாரதான் பார்ப்போம், மேல உள்ளவனை பார்க்கறோம். அவன் பாரு பாவி, என்ன போன வருஷம் எந்த ஜகாத் வாங்கின பையா சிராத், எந்த ஜக்காத்து வாங்கின பையன், இன்னைக்கு பாருங்க அவனு பேச்ச பாருங்க, அவன் சாதாரணமா தான் போயிட்டு இருப்பான், சாதாரணம் அல்ல அவன் நடைய பாத்தீங்களா, என்ன திமுரு பாருங்க, போன வருஷம் இந்த ஜக்காத்து வாங்கி தந்த பையன் இன்னைக்கு அவன் சாதாரண நடந்து போயிட்டு இருப்பாரு, ஒருத்தர் சிரிச்சு பேச பாருங்க எப்படி, இன்னும் திமுரு பாருங்க சிரிச்சு பேசுறான் பாருங்க, பின்ன அழுதுட்டே இருப்பா பார்த்தாலும். இதே பொறாம மனநிறைவு இல்லை, அடுத்தவங்களே மேல உள்ளவங்களே பாக்குறது, அந்த நிலை மாறி நாம் நம்மை விட கீழே உள்ளவங்க. சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்டாராம், வெளியே வரும்போது வீட்டோடு வெளியே வந்தாராம், பார்த்தா ஒருத்தர் காலை எல்லாம் போயிட்டு இருந்தாராம், அல்ஹம்துலில்லா நான் செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்டேன், ஆனால் அவருக்கு அல்லாஹ் காலை இல்லாமக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் நபிசல்லா சொன்னாங்க, உங்களை விட உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது விதத்தில் ஏழ்மையிலே வறுமையிலே கஷ்டத்திலே நோயாலே எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் உடனே ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லா இல்லதி அல்ஹம்துலில்லா இல்லதி ஆஃபானி மிம் மபத்தலாக்க பிஹி ஃபஃலனி அலா கதீர் மின்க தஃலீலா, ரசல் அந்த துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி, உனக்கு எந்த சோதனை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த மாதிரி சோதனை வராமல் அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான். வ ஃபல்லலனி கலை கஃபீரா கஃபீரி மின்க தஃப்தீலா, உன்னை விட பன்மடங்கு அல்லாஹ் என்ன மேன்மையாக்கி வச்சிருக்கானே, அந்த ரப்புக்கு எல்லா புகழும். அப்ப எந்த நிலையிலும் ஒரு மூமின் நன்றி செலுத்தும் மனப்பான்மையோடு மனநிறைவோடு இருப்பானேனால் அவன் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரன் ஆயிடுவான். அதான் அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான், அடுத்த ஆயத்தில் சொல்றான் பாருங்க, அதுக்கு இருக்கும் எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை நினையுங்கள் உங்கள் நினைக்கின்றேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி கடத்தனமா ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாயுல்லதீன் ஆமணும். அடுத்த வசனம் சொல்றான், மூமின்களே கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சிரமங்கள் வரும், அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? பொதுவா மனிதனுக்கு வந்து சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்ங்கிறது ரொம்ப அவசியங்க. பல நேரங்களில் கவுன்சிலிங்கிறாங்களே, இப்போ டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சு, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு, அவருக்கு வந்து ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றோம்ல, இது எல்லாத்துக்கும் வந்து கவுன்சிலிங் பாருங்க, உலகத்திலேயே உன்னதமான கவுன்சிலிங் அல்லாஹ்வுடைய குர்ஆன். எவ்வளோ பெரிய சைக்காட்ரிஸ்டா பார்த்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உளவியல் நிபுணராக இருந்தாலும் சரி, அத்தனை நிபுணத்துவத்தை தாண்டி நீங்க கொஞ்சம் குர்ஆனை எடுத்து தர்ஜுமா பாருங்க, உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்துல கவுன்சிலிங் பண்ணுவான். சொல்றான் ஒரு அற்புதமான கவுன்சிலிங் எல்லாம் சொல்றான் பாருங்க, யா யுஹல்லதீன் ஆமனு மூமின்களே, இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நிலைகுலையா தன்மையை கொண்டும் தொழுகையை கொண்டும் துவா செய்யுங்கள், அல்ல உதவி தேடுங்கள். பொறுமைக்கு அல்ல, நம்ம பொறுமைங்கிற சபுர், சபுருக்கு சரியான அர்த்தம் நிலைகுலையாமை. சபுருங்கிறது ரெண்டு நேரத்தில், ஒன்னு தருக்கில் மாசி பாவங்களை உடையக்கூடிய விஷயத்திலே, இன்னொன்னு இபாதாத்தி நல்ல அமல்களை இபாதத்துக்கு செய்யக்கூடிய விஷயத்திலே. அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சகித்துக்கொள்ளும். உதாரணமா ஃபஜ்ருக்கு எழுந்திரிக்குன்னு நினைக்கிறோம், ஃபஜ்ருக்கு எழுந்திரி நினைக்கிறோம், அந்த நேரத்தில் நமக்கு ஃபஜ்ருக்கு எழுந்தி சாதாரண விஷயமா? ஃபஜ்ருக்கு எழுந்தி சாதாரண விஷயமா? அந்த நேரத்தில் சொல்றாங்க, ஷைத்தான் காதல ஒண்ணு கடிக்கிறான்றாங்க, காதல சிறுநீர் கழிக்கிறான், ரொம்ப சுகமா இருக்கும். ஷைத்தான் சொல்லுவானா, இன்னும் வக்து இருக்கு, நல்ல தூங்கு, நல்ல தூங்கு, தலாட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மீறி தன்னுடைய அருமையான ஏசி ரூமை விட்டு, அருமையான குஷன் மெத்தையை விட்டு, படுக்கையை விட்டு, அழகான மனைவியை விட்டு, எல்லாத்தையும் விட்டு எழுந்து ஒத்த ஃபஜ்ருக்கு போறான்டா, அதுல எவ்வளவு சிரமம் இருக்குதுங்க. அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்வது சபர். அங்க அவனுக்கு அந்த சபரை விட அந்த சிரமம் பெருசா தெரிஞ்சுச்சுன்னா இவன் ஷைத்தான்ட்ட அடிபணிச்சிட்டான். அந்த சிரமத்தை தாண்டி அல்லாவுக்காக அந்த சிரமங்களை தாங்கிக் கொள்ளும் பொழுது அவன் அல்லாவிடத்துல சபுராளியாக ஆகின்றான், பொறுமைசாலியாகின்றான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் துவா செய்ய அல்லாஹ் இடத்துல உதவி கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, கியாமத்து நாள்ல என்ன பண்ணுவாங்களா, மலக்குமார்கள் கேட்பாங்களாம், யுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைப்பாரா, ஐன சாபிரூன், பொறுமையா இருந்தவங்க எங்கப்பா, பொறுமைசாலிகள்லாம் எங்க? பொறுமைசாலிகள்னு சொன்னா அசர் நீங்க தான் சொல்லிட்டீங்க, ரோட்ல ஒரு முஸ்லீம போட்டு ஒரு ஆர்எஸ்காரன் அடிக்கிறான், பொறுமையா இருக்கு அல்லாஹ் பார்த்து, நீங்க சொல்றீங்க பொறுமையா இருக்கு, இது பொறுமை இல்லை, இது கோழைத்தனம், இது பேர் ஜுப்பான், கோழைத்தனம். பொறுமை என்பது ஷைத்தான் நம்மை அழுத்தும் பொழுது, ஷைத்தானுடைய உணர்வுகள் ஏற்படும் பொழுது பாவத்தை செய்யாமல் இருப்பதும், ஷைத்தானுடைய தடைகளை தாண்டி அமல்களை செய்வதும், இதுதான் பொறுமை. இந்த மாதிரி பொறுமையாளர்கள் கேட்பாங்களாம், அழைப்பாளர் அழைப்பாராம், ஐன சாபிரோன், எங்கே பொறுமையாளிகள் அப்படின்னு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் எழுந்திருப்பாங்களாம். எழுந்திருச்சு எந்த விதமான விசாரணை இல்லாம அப்படியே சொர்க்கத்துக்கு போவாங்களாம். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துடுவானா, அப்படியே நடந்து போகும். அழைச்சது யாரோ தழைச்சிருப்பாரு, யாரோ ஒரு மலக்கு அழைச்சிருப்பாரு, எங்கப்பா சாபிரும்னா எங்க உடனே கூட்டம் அப்படியே எழுந்திருப்பாங்களா, எழுந்துச்சு நேரம் சொர்க்கத்துக்கு போவாங்களா, அங்க ஒரு நாலு மலையே எங்க போறேன், எங்க போற, எங்கப்பா போறீங்க, இன்னும் கேள்வி கிடைக்க ஆரம்பியில் எங்க போற, நாங்க சொர்க்கத்துக்கு போறோம், நீங்க யாரு, நாங்க சாபிரூன்கள், நாங்கள் சாபிரூன்கள், பொறுமையாளிகள், அப்படியா, அப்படின்னா பொறுமையா இருந்தீங்க, அல்லாஹ்வுடைய நல்ல அமல்களை செய்வதிலும் பாவங்களை செய்யாமல் இருப்பதிலும் பொறுமையாக இருந்தோம், அப்படியா, போங்க போங்க போ அப்படின்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, இன்னமா யுவஃ சாபிரூன் அஜ்ருஹும் பிகைர் ஹிசாப், இன்னமா யுவஃ சாபிரூன் அஜ்ருஹும், சாபிரூன்களுக்கு பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன, பிகைர் ஹிசாப், மறுமையில கேள்வி கணக்கே இல்லாமல், விசாரணையே இல்லாமல், எந்த விசாரணையும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படிப்பட்ட கொடுத்து சேர்த்தருவானாக. அதான் அல்லாஹ் சொல்றான், இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள், இன்னல்லாஹ மஅ சாபிரீன், அல்லாஹ் நிலைகுலையா தன்மை உள்ளவர்களோடு இருக்கின்றான், பொறுமைசாலிகளோடு இருக்கின்றான் சொல்லிட்டு, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை அம்பாத் மரணித்து விட்டார் என்று சொல்லாதீர்கள், பல் அஹ்யா, மாறா உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கில்லா தஷ்ஷுரூன், ஆனா உங்களுக்கு தெரியாது. என்னங்க அதுக்கு என்ன சம்பந்தம், பொறுமை தொழுகைக்கும் ஷஹாதத்துக்கு என்ன சம்பந்தம்? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் கூடக்கூடிய சுகதாக்களும் பொறுமைசாலிகள் தான், அல்லாஹ்வுக்காக ஸ்திரமாக நின்று அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்துக்காக உறுதியா நின்று அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கி போர்க்களத்துக்கு போய் எதிரிகளை மாய்த்து தங்களுடைய உயிரையும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணம் செய்தார்களே, இது பொறுமை இல்லாம என்னது? அந்த பொறுமையை பத்தி சொல்லிட்டு பொறுமைக்கு பிரைஸ் அல்லா சொல்றான், பொறுமைக்குள்ள பரிசை சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட சுகதாக்களை அம்பார் மரணித்து விட்டார் சொல்லாதீர்கள், பல் அஹ்யா, உயிரோடு இருக்கிறார்கள். அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. எப்படி உயிரோடு இருக்காங்க? ஒலாக்கின் லா தஷ்வரன், உங்களுக்கு தெரியாது. அது ஒரு கபரை ஒரு அப்படியா நேற்று ஆர்எஸ்எஸ்காரன் கையால் கொல்லப்பட்டார் குஜராத்தில், அவர் கபரை தோண்டி பார்க்குற உயிரோடு இருக்கார் பார்த்தலாமா? உனக்கு தெரியாது இப்போ எப்படி உயிரோடு இருக்காருண்டு, உயிரோடு இருக்கார் அவ்வளோதான். ஒலா ஒலாக்கின் லா தஷ்வரன், உங்களுக்கு தெரியாது எப்படி உயிரோடு இருக்காருன்னு சொல்லி. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் எப்படி உயிரோடு இருக்கிறார்கள் என்றால், ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், இன்ன அர்வாஹ ஷுஹதா ஃபீ ஹவாஸில் துயூரின் ஹுதரின், சுகதாக்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை மாய்க்கக்கூடிய சுகதாக்களுடைய உயிர்கள் ஒரு பச்சை பறவையினுடைய உடலுக்குள் செலுத்தப்பட்டு சொர்க்கத்திலே அது உலாவிக்கொண்டே இருக்கும். அது விரும்பும் இடத்துக்கெல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் அந்த பறவை. எங்கே சுகதாக்களுடைய உயிர்கள் ஒரு பச்சை பறவையின் உருவத்திலே உடலுக்குள் செலுத்தப்பட்டு அது எங்க எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்குமா? சுத்திட்டு அரசுக்கு கீழே உள்ள அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள வந்து அடைய வருமா அந்த உயிர்கள்? எந்த உயிர்களுக்கு? அல்லாஹ்வுடைய ஷஹீதாக்களுடைய சுகதாக்களுடைய உயிர்கள் அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள வந்து அடைய வருமா? அடைய வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த பறவைகளோடு செல்லமா கொஞ்சுவானா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. செல்லமா அல்லாஹ் கொஞ்சுவானா, கொஞ்சம் போது கேட்பானா, அது துரியதும் செய்யும், வேற ஏதாவது வேணுமா, வேற என்ன வேணும் சொல்லுங்கப்பா. அந்த பறவைகள் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகதாக்கள் உயிர்ட்டு கேட்பானா, அந்த பறவைகள் பச்சை பறவைகளுடைய உடலுக்குள்ள அந்த உயிர்கள் சுகதாக்களுடைய உயிர்கள் சொல்லுவாங்களா, யாரப்பி எங்களுக்கு வேற என்ன தேவையல்லா, இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம், இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறோம், சுத்திட்டு இருக்கிறோம் சொர்க்கத்தில், நாங்கள் நினைச்சிடத்துலாம் பறக்கிறோம், எங்களுக்கு வேற என்ன வேணும் அல்லா? இல்லை வேற ஏதாவது கேளு, வேற ஏதாவது கேளு, ஹல் தப்பு கூட செய்யன், ஹல் துரிதோட செய்யன், திரும்ப அல்லா கேட்பானா. கடைசியில் அந்த சுகதாக்களோட உயிர்கள் புரிஞ்சுப்பாங்களா, அல்லா சொல்லாட்டம் விடமாட்டோம் போல தெரியுது, ரொம்ப கொஞ்சினா வேற அல்லா செல்லமா வேற கேட்கணும் நம்மள்கிட்ட, என்ன வேணும் சொல்லுப்பா, என்ன வேணும் சொல்லுப்பா, கெஞ்சினா அல்லா செல்ல செல்லமா கொஞ்சினா அல்லா நம்மள்கிட்ட சொல்லாட்டா விடமாட்டான் கொடுத்துருது அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படியே அல்லா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, சுகதாக்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன ஆசை? எங்களை மறுபடியும் பூமிக்கு திருப்பி அல்லா, நாங்கள் மறுபடியும் போய் அல்லாடைய பாதையில் போராடிட்டு மறுபடியும் ஷஹீத் ஆகணும், அதான் எங்களுக்கு ஆசை. ஏன்னா சுகதாக்களுடைய அந்தஸ்து என்னங்கிறத பார்த்துட்டோம், ஷஹீதுகளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தரங்கிறத பார்த்துட்டோம், அதனால எங்களுக்கு ஏதாவது ஆசைன்னு சொன்னா மறுபடியும் போய் மறுபடியும் ஷஹீதானி அரசுல்லா யா அல்லா இதுதான் எங்களுடைய ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அது முடியாதுப்பா, இன்னை கதப்து அன்னகும் இலைஹா லா யர்ஜிஊன், நான் அது ஒரு விதி ஆகிட்டேன், இங்க வந்தவங்க திரும்ப போக முடியாது, அது கிடைக்காது, வேற ஏதாவது கேளுங்க, வேற ஒண்ணும் இல்லை அல்லாஹ், சந்தோஷமா இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸால ஷஹாதத ஃபீ ஸபீலில்லாஹ், மண் சால ஷஹாதத்த ஃபி ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்று துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்று துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ, யபஅத்துல்லாஹு யௌமல் கியாமா ஃபி ஸுமரத்தி ஷுஹதா வலவ் மாத்தலா ஃபர்ஷிஹி, அவர் இயற்கையான மரணம் அடைந்தாலும் கூட அல்லாஹ் அவரை ஷுஹதாக்களுடைய கூட்டத்தோடு எழுப்புவான். எதுக்காக வேண்டி? எதுக்காண்டி? ஆசைப்பட்டு துஆ கேட்டதுக்காக வேண்டி. நாம எல்லாம் துஆ கேட்கலாமா? சில பேர் என்ன சொல்ல திடீர்னு ஒரு மாதிரி நல்லா போய்கிட்ட திடீர்னு ஷஹீது ஹீது தேவையா சார், நான் சாதாரணமா மூத்தாயிரம் ஆனா துவா கேட்போங்க, அல்லா நாடுனா கொடுப்பான், இல்ல சுகதாக்களை கூட்டத்தில் இருப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நபிசுல்லா சொல்றாங்க, அஸ்ஹுதா யுஃபரு லி தம்பி, அஸ்ஹுதா யுஃபரு பி தம்பி கபல அன் யுக்தர அவ்வளவு கத்ரத்தின் அலல் அரலி, அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்படுவார் என்றால் கொல்லப்படுவார் என்றால் அவருடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விழுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அதான் சொல்றான், சுஹதாக்கள் என்பவர்கள் அவ்வளோ உன்னதமான அந்தஸ்து, அவங்கள பார்த்து மூத்தாயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, சரியா சார் வாஸ்தவம் தான். அப்போ உதாரணமாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீத் ஆயிடுறாரு, அவருக்கு நான் ஒரு கபூர் கட்டிடுறோம், ஏன்னா உயிரோடு இருக்கிறாரு, நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்கலாமா? உதாரணமாக ஷஹீதான அவுளியான்னு சொன்னால், இப்போ ஏர்வாடி சயீத் இப்ராஹிம் பாஷா, அவர் ஷஹீதாயிட்ட ஷஹீதான அவுளியான்னு சொல்லுவாங்க, அந்த இப்ராஹிம் பாஷாட கேட்கலாமா? அட எப்படி உயிரோடு இருக்கணும் உங்களுக்கு தெரியாதுப்பா, உலாக்கில்லா தஷோரும், நீயே கற்பனை பண்ணுற, அவர்கிட்ட போய் கேட்கலாமா இவர்கிட்ட போய் கேட்கலாமான்ட்டு, அவர் எப்படி உயிரோடு இருக்கணும் தெரியாது, உனக்கு புரியாது. எப்படி உயிரோடு இருக்காரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவருடைய உயிரை அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன பண்ணுறான், பச்சை ஒரு பறவையின் உருவத்தை உடலுக்குள் செலுத்தி விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், ஒரு நபுல் வண்ணக்கும் உங்களை எப்படிலாம் சோதிப்போம் பாருங்க. உங்களுக்கு நீங்க எப்படி பொறுமையோடு இருக்கணும், சுகதாக்கள் பொறுமையோடு இருந்தனால அல்லாஹ் அவருக்கு அந்தஸ்து கொடுத்தான். உங்களுக்கு எப்படி பிரச்சனை வருது, எப்படி பொறுமையோடு இருக்கும். ஒல நபுல் வண்ணக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத். ஒல நபுல் வண்ணக்கும் நிச்சயமா உங்களை சோதிப்போம், அல்லாஹ் சொல்றான். நிச்சயமா உங்களை சோதிப்போம், எப்படி, அச்சத்தை கொண்டு சோதிப்போம். அச்சத்தை கொண்டு நரேந்திர மோடி வந்துட்டு பயம் வந்துச்சா இல்லையா, வந்தவன் எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் வந்துச்சா இல்லையா. நிறைய பேர் சொன்னாங்க ஹசரத் ரிசல்ட் பார்க்க பார்க்க நாஷ்டாவே இறங்கல காலையில, வந்துச்சா இல்லையா. இந்த மாதிரி அச்சம் கொண்டு சோதிப்போம் உங்களை. வல் ஜூ பசியை கொண்டு சோதிப்போம். அம்பால் உங்களுடைய செல்வத்தை குறைத்து நஷ்டப்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை நஷ்டப்படுத்தி உங்களுடைய செல்வத்தை அழித்து உங்களை சோதிப்போம். அன்ஃபுஸ் உங்களுக்கு பிரியமான உயிர்களை நஷ்டப்படுத்தி சோதிப்போம், மௌத்தாக்கி சோதிப்போம். பிரியமான மனைவியா இருக்கும், திடீர்னு மௌத்தாயிடும், அப்படியே மில்லிப்பிதி போய் இதுக்கப்புறம் நமக்கு யாரு. அல்லது மனைவி எப்படி இருக்கும், கணவன் பிரியமான கணவனா இருப்பாரு, அவர் தான் சம்பாதிச்சு போடுவாரு, அவர் தான் குடும்பத்தை கவனிப்பாரு, திடீர்னு மௌத்தாயிடுவாரு, என்ன ஆயிடும், யார் பாப்பா, நமக்கு யார் கிடைப்பா. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் இந்த மாதிரி உயிர்களை குறைப்பதை கொண்டு சோதிப்போம், பொருள்களை குறைவாக்கி நஷ்டப்படுத்தி சோதிப்போம். சமராத் உங்களுடைய விவசாய நிலங்களிலே விளையக்கூடிய விளைச்சலை குறைத்து சோதிப்போம். எல்லா நேரங்களையும் பொறுமையா இருந்தீங்கன்னா பொறுமையாளிகளுக்கு நபியே சுபச்செய்தி சொல்லுங்கள். அல்லதீன் அவர்கள் எத்தகையவர்கள், இதா அசாபத்து முசீபா, எந்த முசீபத்து வந்தாலும் சரி, காலு இந்நாள் இந்தாகி இந்நா இலகி ராஜு. இது இது ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட், ஒரு கவுன்சிலிங். ஒரு கஷ்டமான நேரத்தில் தான் மனசுல டிப்ரெஷன் வரும், ஒரு சோதனையான நேரத்தில் மன அழுத்தம் வரும், அந்த நேரத்தில் அவன் இன்னால் இல்லாஹி இன்னா இல்லாஹி ராஜுவன், எல்லாம் எனக்குள்ளதா, இவ்வளோ அழிஞ்சது அழிஞ்சு போச்சு எல்லாம் எனக்குள்ளதா, இன்னால் இல்லா எல்லாமே நானும் அல்லாஹ்வுக்குரியவன், இந்த பொருளுக்குள்ள அல்லாஹ்வுக்குரியது, இப்போ இன்னா இல்லாஹி ராஜுவன் நாங்கள் மறுமைக்கு போக போகிறோம், அதான் எங்கள் நிரந்தரம். இந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும்பொழுது இந்த அழிவினுடைய டிப்ரெஷன் அவனை தாக்காது. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு சோதனை வந்துருச்சு, ஹேர் அல்லாஹ் கொடுத்தாங்க, அல்லாஹ் நிவர்த்தி பண்ணுவான். அதனால தான் பாருங்க சகோதரர்களே, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சின்ன பிரச்சனை வந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும், முஸ்லீம்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. முஸ்லீம்னா உண்மையான முஸ்லீம்களுக்கு, ஏன் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துட்டான், நான் பொறுத்துக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சம்பவத்தை மட்டும் ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, ரசூலுல்லாஹி ரொம்ப நெருக்கமான சஹாபி, அவங்களுடைய மனைவி அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா, கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தவங்க ரசூலுல்லாஹி காலத்தில். அவ்வளோ அன்பு ஒருத்தர், அவ்வளோ பாசம், உம்மு ஸலமா அபூ ஸலமா மேலே அவ்வளோ பிரியம், அவ்வளோ நேசம் வச்சுருந்தாங்க. திடீர்னு அபூ ஸலமா மூத்தாயிட்டாங்க, அபூ ஸலமா மூத்தாயிட்டாங்க, இந்த அம்மா அப்படியே திக்கிச்சு போயிடுறாங்க. அல்லா அபூ ஸலமா மூத்தாயிட்டாங்களே, இனி உலகத்தில் எப்படி வாழ்றது, இவர் மாதிரி ஒரு கணவன் கிடைக்குமா, அவ்வளோ தங்கமான கணவனாச்சே. இந்த அம்மா அப்படியே விரக்தி ஆயிடுறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துட்டுக்கு வர்றாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இதால இருக்கிறாங்க ஸ்க்ரீனுக்கு பின்னால். ஸ்க்ரீனுக்கு பின்னால் ரசூலா சொல்றாங்க, உம்மு ஸலமா கவலைப்படாதமா, நான் ஒரு துவா சொல்லித்தரேன், அந்த துவா ஓது, அல்லாஹ் உனக்கு நல்ல பரகாரத்தை கொடுப்பான். துவா சொல்லி கொடுத்தாங்க, என்ன துவா, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறது ஒரு கடமைக்கு சொல்றது இல்லைங்க, இது சும்மா ஒரு புத்தகம் சொல்றது இல்லை, அந்த வார்த்தையை அர்த்தத்தை விளங்கி கஷ்டமான நேரத்தில் சொல்லி பாருங்க, அப்ப தெரியும் இந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்குன்னு சொல்லி. உங்களுடைய மன கஷ்டத்துக்கு ஒரு பெரிய மருந்தா இருக்கும் அந்த வார்த்தை. சொன்னா இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு, அல்லாஹும்மா அஜிர்னி ஃபி முஸீபத்தி ஹாதா வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த முசீபத்தில் எனக்கு நீ உதவி செய்வாயாக, நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு பகரமாக தருவாயாக, எதை இழந்தனோ அதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக தருவாயாக அப்படின்னு கேளுனாங்க. உம்மு ஸலமாவும் துவா கேட்டாங்க, சொல்றாங்க பிற்காலத்தில் அந்த அம்மா, நான் அந்த துவா சொல்லும் போது நினைப்பேன், இழந்ததை விட சிறந்ததை பகரமா தாண்டா, உம்மு அபு ஸலமாவோட ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் கடைசியில் போறாரு, அபு ஸலமாவோட நல்ல மனுஷன் உலகத்தில் யாரு, அவர் இழந்தது அவரை இழந்துட்டோம், அவரோட சிறந்தது எப்படி தருவான்ல, அவரோட சிறந்தது யார் கடைசியில் போறா, யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் முடியுது, அபு ஸலமாவை விட ஒரு மடங்கு இரு மடங்கல்ல, ஓராயிரம் ஈராயிரம் மடங்கல்ல, பல்லாயிரம் மடங்கு சிறந்த கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உம்மு ஸலமாவுக்கு அல்லாஹ் கணவனாக கொடுத்தான். இந்த அம்மா சொல்றாங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, நான் அந்த துவா உலகத்தில் நினைப்பேன், அபுசலமாவோட சிறந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் நினைச்சேன். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு மடங்கு இரு மடங்கல்ல, ஒரு ஆயிரம் மடங்கு ஈராயிரம் மடங்கல்ல, பல்லாயிரம் மடங்கு சிறந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து அல்லாஹ் கனவனா கொடுத்தான். அந்த கனவனா எப்படி அடைஞ்சாங்கிறத கதையும் சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, நான் வீட்டில் உட்காந்து என்னுடைய வீட்டில் ஒரு தோல் இருந்துச்சு, அந்த தோலுக்கு 18 இருந்தேன். அந்த பெண்கள் துணி துவைக்கிற மாதிரி ஆட்டு தோல் மாட்டு தோல் வீட்டில் 18. நான் தோலுக்கு 18 இருந்தேன். நான் விசில் அரசன் வந்தாங்க திடீர்னு. வந்தவொடனே நான் கையை கழுவிட்டு திரைக்கு பின்னாடி போயிட்டேன். இப்போ ரசூலா கேட்டாங்க, உம்முசலமா என்னம்மா ராஹத் ஆகிட்டியா? ஐயா ரசூலுல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரசூலா நேரடியாக சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், யார ரசூலுல்லாஹ் இன்னி இம்ராஅத்துன் கைரத்துன் ஷதீதா, நான் யார ரசூலுல்லாஹ் ஒரு ரோஷக்கார பொண்ணு, கடுமையான ரோஷம் வரும் எனக்கு, ஆனால் ஒன்று ரொம்ப கோவப்படுவேன், எனக்கு ரொம்ப ரோஷம் யார ரசூலுல்லாஹ், அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணி அந்த ரோஷத்தினால உங்களை ஏதாவது வார்த்தை சொல்லி அதனால அதிபனி அல்லாஹ் அல்லாஹ் என்ன அதாபு செஞ்சிருவானு பயப்படுறேன் யார ரசூலுல்லாஹ், அதனால அதை யோசிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் மறுத்ததற்கு ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம மறுக்கிறாங்க, வேணாம் யார சொல்லலாம், காரணம் இதுதான் காரணம், நான் ரொம்ப ரோஷ கடக்கூடிய பண்ணு, அந்த ரோஷத்தினால உங்களை தான் தப்பான வார்த்தை சொல்லி அதனால அல்லாஹ் என்ன தண்டிச்சிடுவானு பயப்படுறேன் முதல்ல. ரெண்டாவது சொன்னாங்க, இன்னி தீசின்னு யார சொல்லலாம், ரொம்ப வயசாகி போச்சு எனக்கு, வயசாகி போச்சு ரொம்ப. மூணாவது இன்னி அகலு ஐயாளின், எனக்கு நல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நான் உங்களை கல்யாணம் பண்ணி எப்படி யாரை சொல்ல பண்ண முடியும். நபிசுல்லாஹ்னு சொன்னாங்க, இந்த மூணுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, அம்மா ஹீரத்துக்கியா உம்முசலமா, உம்முசலமாவே உன்னுடைய அந்த ரோஷம் சொன்னியே, அல்லாஹ் உன்னை விட்டு அந்த ரோஷத்தை தூரப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ், உன் நல்ல பெண்ணாக்கிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா சின்னும் வயசாயிடுச்சு சொன்னியே, அசாபனி மிஸ்லல்லதி அசாபக்க, எனக்கு தான் வயசாகி போச்சு, உனக்கு ஏற்பட்ட அந்த முதிர்வு என்பது எனக்கு வயது முதிர்வு ஏற்பட்டு போச்சு. மூணாவது சொன்னாங்க, ஐயா லுக்கி ஐயாலி, உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள். நபிசுல்லாஹ் சொன்ன உடனே இந்த அம்மா சந்தோஷமா ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு முறை நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தேன், ஒரு நண்பர் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றாரு, நான் அவரை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டேன். எங்கே போகிறீங்க ஏதோ இடத்த சொன்னார், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி கூப்பிட்டு போனேன். இப்போ இறக்கி விட்ட உடனே அவர் சொன்னார், ஹசரத் நான் ஏற வேண்டியது ஒரு பஸ்ஸு, இந்த பஸ்ஸை பிடிச்சாதான் நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த வேலையை போய் செய்ய முடியும், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போய் சேர முடியும், ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஃபைல் அப்ளை பண்ணிருக்காரு, இதுக்கு ஏதோ டைம் ஏதோ ஷார்ட் டைமு போக முடியும், வர பஸ் போயிடுச்சு. உடனே இந்த துவா எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும் அஜர்னி ஃபி முசீபத்தி ஹாதா வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, யாரெல்லாம் அந்த முசீபத்தில் எனக்கு உதவி செய், இழந்ததை விட சிறந்தது எனக்கு பகரமாக கொடுங்க அல்லாட்ட கேட்டேன், நீங்கள் பஸ்ஸை விட 10 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னு. அந்த துவா கேட்ட பறக்கத்து பஸ் வர டைமை விட நீங்க பைக்கில் கொண்டு 10 நிமிஷம் முன்னாடி வந்து விட்டுட்டீங்க என்ன அப்படின்ட்டாரு. எதுக்கு சொல்றா சகோதரர்களே, எல்லா நேரத்திலும் எப்பப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படுமோ, இந்த மாதிரி மனப்பூர்வமாக அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் மனதில் வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை பொய்யாகாதுங்கிற நம்பிக்கையோட நாம இப்படி செஞ்சோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில இழப்பு என்பது ஒரு இழப்பாகவே தெரியாது, கஷ்டம் என்பது ஒரு கஷ்டமாகவே தெரியாது, பிரச்சனை என்பது பிரச்சனையாக தெரியாது. இந்த மாதிரி அழகான ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட், அற்புதமான ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் தெரியாம கண்ட கண்ட விஷயங்களை கேட்டு குழப்பறதுனால தான் மனுஷ பிரச்சனையில மாட்டிக்கிறான், குழப்பம் நிம்மதி இல்லை பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம். வல்ல ரப்புல் ஆலமீன் அவன் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களை ஏற்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆன்லைனில் எக்கச்சக்கமாக கேள்வி வந்திருக்குது, துபாயிலிருந்து, சேலத்திலிருந்து, யூஎஸ்ஏலேருந்து, எல்லாத்துலேயும் வந்திருக்குது. இன்ஷால்லாஹ் நாளைக்கு சொல்லுவோம், டைம் ஆயிடுச்சு. சுபானல்லாஹ் விஹம்திஹி, சுபானக அல்லாஹும்ம விஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுப் இலைக்.